எங்க பாரு கூத்து ஜோரு காமடியாரு அட நம்ம சாரு மிளகாய் இனிக்குமா வெள்ளம் கசக்குமா காக்கா முட்டையில் மயிலுதான் பறக்குமா கழுத கணக்குமா குதிரை கொலைக்குமா உதவா கரையில பூச்செடி போக்குமா ஜோரு ஹீரோ யாரு அட நம்ம சாரு குரங்கு பறக்குமா